வாழ்த்துறேன் வாழ்த்துறேன் வரும் பெண்களுக்கே வாழ்த்துறேன். பொண்ணை பெத்ததா யாரே போதரவா கேட்டுருங்க. மாப்பிழைய பெத்தவுக மன மங்களமா கேட்டுருங்க. சுண்ணாம்பு போல சுருச்ச மோகத்துக்கு எங்க சூரிய நர்வ மோசம் எங்கெங்கே வாச்சிச்சோ. வெத்தல போல விரிச்ச மோகத்துக்கு எங்க சந்திர நர்வ மோசம் எங்கெங்கே வாச்சிச்சோ. அரே அரே அரே அரே அரே அரே அண்ணனோட பாட்டு ஆட்டம் போடுடா அக்கறையா கேட்டா அர்த்த நூறுடா போடு சக்க போடு போடு போட்டா கலந்து போட்டுடா நேத்து காத்திலோடி போச்சு இந்த வாழ்ந்து பாருடா அகர்ந்த பில்லா நகர்ந்த பீசு அகர்ந்த பில்லா நகர்ந்த பீசு அகர்ந்த பில்லா கூடாதம்மா கண்ணினை குன்னொடியில் அடைகதுவும் நடக்கும்